நாட்கள் வருவதுண்டு. ஆனால் இது தான் முதல் இரவு, ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு. ஆனால் இது தான் முதல் உறவு, ஆனால் இது தான் முதல் உறவு. ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு. வயதில் வருவது ஏக்கோ, அது வந்தால் வராது. வயதில் வருவது ஏக்கோ, அது வந்தால் வராது. வந்ததம்மா மலக்கட்டில் இனி வீட்டினில் ஆடிடும். முதல் உறவு, ஆனால் இது தான் முதல் உறவு. தருவார் தருவார் நித்தம் இதழ் தித்திக்க தித்திக்க. ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு. சொன்னார் கேட்டேன், நான் கேட்டதை உன்னிடம் சொன்னேன். நானா சொன்னது பாதி இனி